श्रीमान वेंकटनाथाय कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदा हृदि नमस्सर्वेभ्यः एल्लाकुम नमस्कारम। क्रीडा परेण भवता विहितो परोधान आराधकान अनुपरोधम उदंचयिष्यन् ताम्रेन पादनखरेण तदाण्डमध्ये घण्टापथं कमपि नूनमवर्तयस्त्वम्। श्री देहलीशस्तुति 17वां पद्यम். 16वां பத்தியத்தில் அந்த மூன்று திருவந்தாதிகள் எப்படி அவதரித்தன அதில் உட்பிரேட்ச பண்ணினர். கங்கையானது பாதத்தை விட்டு எம்பெருமானுடைய திருவடியை விட்டு பிரிஞ்சு பலவாரா ஆகி பல இடங்களுக்கு போச்சு. அந்த கங்கையே மறுபடியும் தன்னுடைய இருப்பிடமான எம்பெருமான் திருவடியை அடைந்த மாதிரி இந்த மூன்று திருவந்தாதிகளும் சேர்ந்து அந்த கங்கை மாதிரியே அந்த எந்த நதி எந்த தீர்த்தமானது பாதத்தை விட்டு பிரிஞ்சு போச்சோ அதுவே வேறு ரூபமாக எடுத்துட்டு மறுபடியும் எம்பெருமானுடைய திருவடி அடைந்ததுன்னு அழகாக சாதித்தார். இப்போ இன்னொரு ஒரு அழகான ஒரு கற்பனை விஷயம் என்னன்னு கேட்டால், இந்த இடைகழியில் எம்பெருமான் மூணு பேரும் நெருக்கினானா, அவள்கிட்ட போய் இருக்கக்கூடிய கொஞ்சோண்டு இடத்துல இவனும் தானும் அங்கே இருந்து அவள் நெருக்கினானா, அசிப்ட் பேபேக் அந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட் கொடுத்துட்டானா பெருமாள் அவளுக்கு. அதனால் என்ன பண்ணானா, அவளுக்கு கடாட்சம் பண்ணிவிட்டு எப்போ அவ ஸ்ரீவைகுண்டம் பரமபதம் இழைச்சி மோட்சத்துக்கு போகச்சு தனியாக ரூட் போட்டு கொடுத்துட்டானா, அதில் ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் அழகாக எந்த விதமான ஒரு கஷ்டமும் இல்லாமல் நெருக்கமும் இல்லாமல் போனான்னு அழகாக சாதிக்கிறார். அது எம்பெருமானுடைய நகத்திலிருந்து கிளம்பக்கூடிய அந்த தேஜோ விசேஷம், அந்த ரேஸ், அதாவது ஒரு ஜீவாத்மா உபாயத்தை அனுஷ்டிச்சு எம்பெருமானுடைய கிருப்பைக்கு பாத்திரமாக்கி மோட்சத்துக்கு போகச்சு அர்ச்சிராதி மார்க்கம்ன்ற வழியில் போகிறான். அர்ச்சிஷ் அப்படின்னாலே வெளிச்சம், ஒரு ஜோதி விசேஷம் அது. அப்போ ஜீவாத்மா அந்த ஜோதியை பிடிச்சிருந்து அல்லது அந்த ரேஸ் அந்த வெளிச்சமாக இருக்கக்கூடிய மார்க்கத்தில் ஆத்திவாகிக்கெல்லாம் வந்து ஆசிட்டு போகிறான்னு சாஸ்திரம் சொல்கிறது. அது மாதிரி இவாளுக்கு அந்த நெருக்கத்தை கொடுத்ததுனால நெருக்கமே இல்லாமல் தடையே இல்லாமல் அழகாக ஒரு தனி ரூட்டு ராஜபாட்டை மாதிரி போட்டு கொடுத்துட்டுன்னு அழகாக இங்கே சுவாமி அனுபவிக்கிறார். அவர்த்தயக நூனம், அவர்த்தயக வர்த்து தாத்துக்கு காசல் அது நிச்சயம்னு சொல்லுவோம். வர்த்தயதி வர்த்தத்தைனா இருத்தல், வர்த்தயத்தினா இருக்க வைத்தல் அல்லது பண்ணுதல்னு வச்சுக்கலாம். அவர்த்தயக அப்படிங்கிறது இப்போது பாஸ்ட் டென்ஸ். நூனம்னா இந்த நூனம் இதெல்லாம் வந்துன்னா அந்த கவிகளுடைய இது அப்படி பண்ணின போல இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி அர்த்தம் அது. அவர்த்தயக நூனம், உண்டாக்கினாய் போலும், நீ உண்டாக்கின போல இருக்கு அப்படின்ற. துவம் துவம் அவர்த்தயக நூனம், எதை அப்படின்னு கேட்டால், கண்டா பதம், கண்டா பதம், கண்டா பதம், பதான்ற சொல்லு வழியை குறிக்கிறது. அப்போ கண்டா பதம்ன்றது ராஜமார்க்கம், ஒரு தனி ரூட்டு தனி வழி. அதை பதகா அது பதம் தித்தியா பக்தி ஏக வச்சனம், அதை நீ செய்தாய் போலும். கமபி அப்படின்பட்டு இந்த கிமப்பி கமப்பி கோப்பில முன்னாடி பார்த்துருப்போம். விசேஷித்து சொல்லச்சு ரொம்ப ஸ்லாகியமாக விலட்சணமாக இருக்க அப்படின்னு அர்த்தம். இந்த கண்டா பதம்ன்றது தித்தியா பக்தியாகிறதுனால கிம் சப்தத்தில் புல்லிங்கத்தில் கம் தித்தியா பக்தி ஏக வச்சனம். அப்போ கம் பிளஸ் அப்பி கமப்பி. இப்போ பிரதமா பக்தியாக இருந்தால் கோபியும் வரும், தித்தியவாக இருந்தால் கமபி, திருத்தியவாக இருந்தால் கேனாப்பி, அந்த மாதிரி போகும்போது. அப்போ கமபி கண்டாபதம் துவம் அவர்த்தயா, எங்கே அப்படின்னு கேட்டால் அண்ட மத்தியே, அண்டத்துக்குள்னு அர்த்தம். திருக்கோவலூர்லேருந்து அழகாக அது நேராக ஸ்ரீவைகுண்டத்துக்கு போகிறதாம், அண்டத்துக்கு நடுவில். எப்பொழுதுன்னு கேட்டால் ததா, ததானா அப்பொழுது, அப்பொழுதுன்னு சொன்னால அது எப்பன்றது பின்னாடி சொல்ல போகிறார், பார்க்க போகிறோம். ததா அப்பொழுது எப்படி, தாமிரேன பாத நகரேன, தாமிரம்னு சொன்னால் இந்த காப்பர் அந்த ஒரு அந்த ரெட்டிஷ் ஒரு ஒளி சம்பந்தப்பட்ட விஷயம் வச்சுக்கலாம், சூடா கா தாமிர தாமிரேன்னு சொன்னால் திருத்தியா பக்தி ஏக வச்சன், செந்நிறமாக இருக்கக்கூடிய பாத நகரேன அந்த திருவடி நகம் இருக்கணும், அந்த நகத்திலிருந்து பிறக்கக்கூடிய ஒரு தேஜ விசேஷம் வச்சுக்கலாம். ஏன்னா அவள் திருவடி அடையிறார், அடைஞ்ச உடனேவே ஒரு மார்க்கமானது உண்டாக்கப்படுறது, அது எம்பெருமானுடைய அந்த நகத்திலிருந்து கிளம்பக்கூடிய ஒரு ஒளியாக வச்சுக்கலாம். அப்படி எதுக்கு அந்த வழி அப்படின்னு கேட்டால், உதஞ்ச ஈஷன்னு உத்து அஞ்ச ஈஷன்னு அஞ்சு தாத்துக்கு கத்தி அர்த்தத்தில் அர்த்தம் உண்டு, செல்லுதல் அப்படி அர்த்தம் உண்டு. அஞ்ச ஈஷன்ன்றது மறுபடியும் காசல் நிச்சு அழைத்து செல்லுதல், வெறும் அஞ்சுன்னு சொன்னால் வெறும் அஞ்சத்தின்னு சொன்னால் போகிறது, இது ஆயிஷுண்டு போகிறது. உத்துன்றதுனால மேலே, அது ஸ்ரீவைகுண்டத்துக்கு மேலே ஆயிஷுண்டு போகிற மாதிரி, இது வந்து இந்த சத்ரந்தத்துக்கு காரணமாகவும் ஒரு ரீசனாகவும் யூஸ் பண்ணலாம், அல்லது கண்டினியூஸ் சென்ஸில் யூஸ் பண்ணலாம். அப்படி இந்த இடத்துல நீ ஆயிஷுண்டு போகிற மாதிரி, ஆயிஷுண்டு போகிற மாதிரி எப்படின்னு கேட்டால், அனுபரோதம், அனுபரோதம்ன்றது அட்வர்ப் இந்த இடத்துல, அந்த அழைத்து செல்லுதலுக்கு ந உபரோதம், ந உபரோதா அனுபரோதம்னு சொன்னால் உபரோதம்னா தடை அல்லது ஒரு டிஃபிகல்ட்டி, ஒரு நெருக்கம் அந்த மாதிரி. அனுபரோதம்னு சொன்னால் தடை இல்லாமல் நெருக்கம் இல்லாமல். யார் ஆயிஷுண்டு போகிற அப்படின்னு கேட்டால், விஹிதோபரோதான் ஆராதகான் அப்படின்னு விஹித உபரோதான், உபரோதத்தை அடைந்தவர்கள், உன்னால் அந்த நெருக்கத்தை அடைந்தவர்கள் அர்த்தம். அது தித்யா பக்தி பகுவச்சனம் ராமான் மாதிரி அவர்களின் அர்த்தத்தை கொடுக்கறது. யார் ஆராதகான், ஆராதகான்னா உன்னை பூஜித்த அந்த முதல் ஆழ்வார்கள் அவர்களை, இதுவும் தித்யா பக்தி ஏகவச்சனம். இப்போ இந்த தித்யாவுக்கு அது விசேஷனமாச்சு, ஆராதகான் விஹிதோபரோதான், யார் உன்னாலும் சொல்லணும். அதாவது சொன்னால் கிரீடாபரேன பவதா பரஹ தத் பரஹான்னா ஒரு பரஹானா பென்ட் அப்பான் டூயிங் சம்திங் அந்த அர்த்தத்தில் வச்சுக்கலாம், அதை செய்வது அதை செய்வதில் அப்படின்னு அர்த்தம். கிரீடா பரகனா ஒரு லீலைகள் பண்ணக்கூடிய அல்லது லீலைகள் ஒரு ஊட்டத்தை உடைய நாட்டத்தை உடைய அந்த கிரீடா பரையனங்கிறது இப்போ திருத்தியா பக்தி ஏகவச்சனம். பவதா பவத் சப்தத்துக்கு திருத்தியா பக்தி ஏகவச்சனம், உன்னால். அந்த பவதாக்கு கிரீடா பரையன்றது விசேஷனம். அப்படி ஒரு லீலைகளில் ஊட்டம் ஊற்றம் அல்லது நாட்டம் இருக்கக்கூடிய உன்னால் முன்னொரு அதாவது முன்னாடி நெருக்கத்தை நெருக்கப்பட்டவர்களாய் இருந்த அந்த பரம பாகவதர்களை முதலாழ்வார்களை அனுபரோதம் எந்தவித தடையும் இல்லாமல் நீ ஸ்ரீவைகுண்டத்துக்கு ஆசிண்டு போகிற மாதிரி அழகாக ஒரு செந்நிறமான ஒரு திருவடி நகத்திலிருந்து அந்த நகத்து மூலமாக அப்பொழுது அவளுக்கு அனுகிரகம் பண்ணச்சே அண்டமத்தியே அண்டத்துக்குள்ள கமப்பி கண்டாபதம் அப்படின்னு அழகாக ஒரு விலட்சணமான ஒரு பாதை, அதை ராஜமார்க்கத்தை ராஜபாட்டையை நீ உண்டாக்கினாய் போலும்னு அழகாக அனுபவிக்கிறார். ஒரு அன்பத்தை பார்த்தோம்னா, கிரீடாபரேன பவதா விஹிதோபரோதான் ஆராதகான் அனுபரோதம் உதஞ்சைஷன்னு தாமிரேன பாதநகரேன ததா அண்டமத்தியே கமப்பி கண்டாபதம் ஸ்வம் அவர்த்தயா நூனம். நூனம்ன்றது இண்டீடு. கிரீடா பரேன பவதா, லீலைகள் லீலைகள் புரிவதில் ஊற்றமுடைய உன்னால், விகித உபரோதான் ஏற்படுத்தப்பட்ட நெருக்கத்தை உடையவர்களான அவர்களை, யாரு ஆராதகான் உன்னை பூஜித்தவர்கள், ஆராதனம்னாலே பூஜித்தல் அல்லது அந்த பக்தர்கள் முதலாழ்வார்கள் அவர்களை, அனுபரோதம்னா அட்வபது எந்த விதமான தடையுமின்றி ஒரு நெருக்கமின்றி, உதஞ்ச ஈஷன்னு உதஞ்ச ஈஷன் சொன்னால் மேலே ஆசிண்டு போகிறது, அதாவது ஸ்ரீவைகுண்டத்துக்கு ஆசிண்டு போகிறது. தாமிரேன பாத நகரேனன்னு சொன்னால் செந்நிறமான அந்த திருவடி இருக்கக்கூடிய நக விசேஷம், அதிலிருந்து கிளம்பக்கூடிய அந்த தேஜோ விசேஷம். ததா அப்பொழுது அண்டமத்தியே அண்டத்துக்கு நடுவில் கமப்பி கண்டாபதம் ஒரு அற்புதமான ஒரு விலட்சணமான ஒரு ராஜமார்க்கத்தை துவம் நீ அவர்த்தயா நூனம் உண்டாக்கினாய் போலும் அல்லது செய்வித்தாய் போலும்னு இப்படி இந்த பதினேழாவது பத்தியத்தில் எப்படி அவ பகவான் அவர்களை ஸ்ரீவைகுண்டத்துக்கு அழைத்து சென்றான்னு அழகா இங்க அனுபவிக்கிறார். அடுத்து நம்ம 18வது பத்தியத்தை பார்க்கலாம். குபிதார்க்கிகசிம்ஹாய கல்யாணகுணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. தன்யவாதஹ.